സാമാന്യ ബുദ്ധിജനകാശ്ച സദാദി ശബ്ദാഃ തത്വാന്തരഭ്രമകൃതശ്ച ശിവാദി വാചഃ നാരായണേ ത്വയി കരീഷ വഹന്ത്യനന്യം അന്വർത്ഥവൃത്തിപരികൽപിതമൈകകണ്ഠ്യം. ശ്രീ വരദരാജ പഞ്ചാശത്ത് 15-ാമത് പദ്യം. 9-ാമത് പദ്യത്തിലിരുന്ന് എമ്പെருமானுடைய பரத்வத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு வரார். 9-ல ஷைலூஷவத்துன்னு சொன்னார். ஒரு நடிகன் மாதிரி பகவானே பலவிதமான வேஷங்களை போட்டுட்டு வந்து எல்லா காரியத்தையும் பண்றான்னு சாதிச்சார். 10, 11, 12 முக்கியமா பிரம்மா சிவன் இந்திரன் போன்ற தேவதைகளை காட்டிலும் எம்பெருமான் பரன், அனைத்து தேவதைகளை காட்டிலும் எம்பெருமான் பரன்னு ஸ்தாபனம் பண்ணார். அவளுக்குள்ளேயும் எம்பெருமான் இருந்துட்டு அந்தரியாமே இருந்துட்டு அவளுக்கு ஒரு சத்தையை கொடுத்து அவளுடைய காரியங்களை நிர்வகிக்கிறான் அல்லது வகிக்குமாறு செய்கிறான்னு சாதிச்சார். 13-லையும் இவனே எம்பெருமானுடைய ஆக்ஞை ஸ்ருதி ஸ்மிருதி அல்லது அவனுடைய ஆக்ஞியா இருக்கக்கூடிய சாஸ்திரம்தான் இரண்டு விதமான பலத்துக்கும் காரணமா இருக்கு, சுபம் என்ன அசுபம் என்னன்னு சாதிச்சார். 14-ஆவது பத்தியத்துல நமக்கு எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது வேதாந்திரியத்தில் சொன்னா பிரம்ம ஜானத்தை கொடுக்கக்கூடியது சாஸ்திரம்தான். அந்த சாஸ்திரத்துல முதல் இடத்துல இருக்கிறது வேதம். அந்த ஸ்ருதிக்கு எப்படி எம்பெருமான் வந்து அனைத்து விதமாகவும் ஆதாரமா இருக்கான்றத ரொம்ப அற்புதமா 14-ஆவது பத்தியத்துல காண்பிச்சார். இப்போ 15-ஆவது பத்தியத்துல இப்ப இந்த ஸ்ருதியில சொல்லக்கூடிய பதங்கள்லாம், இப்போ நமக்கு ஆச்சாரிய கிருப்பை இருக்கிறதுனால அவெல்லாம் என்ன பண்ணிருக்கானா, கஷ்டப்பட்டு நமக்கு இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணி கொடுத்துருக்கா. இப்ப நம்மளா கொண்டு விசாரம் பண்ணி நான் பிரம்மத்தை முமுக்ஷுவாயு, பிரம்மம் என்ன, அது எப்படி அடையிறது, எப்படி நிர்ணயம் பண்றது, இப்படிலாம் இறங்கினோம்னா நம்மள நிறைய பேருக்கு சக்தியும் இல்லை, சாமர்த்தியமும் இல்லை, ஆயுதம் போறாது. ஆனா நம்ம இந்த சம்பிரதாயத்துல வந்திருக்கிறதுனாலயே அவ என்ன சொல்லியிருக்கான்றத வச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ தான் நமக்கு ஆப்தாலா இருக்கா, ஆப்த வச்சனத்தை கொண்டு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு அந்த அளவுக்கு நிர்ணயம் பண்ணு அவசியம் இல்ல, அவ மேல விசுவாசம் வச்சுட்டு அவ சொன்னதை நம்ம கடைபிடிச்சுட்டு இருக்கோம். அதுல சுவாமி தேசிகன் போன்றவர்கள் என்ன அவளுக்கு ஒரு விசேஷம்னு கேட்டா, பிரமாணங்களை கொண்டு மொத்தத்தை நிரூபிச்சு காண்பிக்கிறா. அவ எடுத்துட்டு இருக்கிற ஒரு நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு கிருப்பை தான் அது காரணம். அந்த காலத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும், இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மொத்த ஜீவனத்தையுமே இதுலேயே செலவழிச்சிருக்கார். அப்போ அங்கங்கேருந்து பிரமாணங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பிற்காலத்தில் சந்தேகங்கள் நிறைய காலமாக சந்தேகங்கள் நிறைய ஆயின்னு இருக்கு. அப்போ அந்த சந்தேகத்தெல்லாம் ஊகிச்சு முன்னாடியே அதுக்கு அந்தந்த தகுந்த பிரமாணங்கள் எடுத்து காண்பிச்சிருக்கார். இப்போ ஸ்ருதியெல்லாம் ஸ்ருதிக்கு எம்பெருமான் தானே ஆதாரமாக இருக்கான். அப்போ ஸ்ருதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பதங்கள்லாம் எம்பெருமானை தானே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதில் சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா, அதுக்கு ஒருத்தர் அழகா சுவாரஸ்யம் காண்பிக்கிறார், ஒரு வியாக்கியானம் பண்றவர். ஸ்ருதிகள்லாம் எம்பெருமானுக்கு தேவிகள் மாதிரியா. இப்ப ஆத்துக்காரர் பேரை வந்து தேவிகள்லாம் ஒரு காலத்துல வாயத்தன்னு சொல்ல மாட்டா, எங்க ஆத்துக்கார பேர் இதுன்னு சொல்லிட்டோம், அது அந்த காலம். அப்ப இன்னாருடைய அப்பா இல்ல இவருடைய இந்த மாதிரி அடையாளங்களை உடையவர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாளாம். அந்த மாதிரி ஸ்ருதி என்ன பண்றதுதான், ஏன் எம்பெருமானோட பேரை சாட்சாதான் சொல்லணும்னு கேட்டா, இது ஒரு காரணமா அழகா காண்பிக்கிற சுவாரஸ்யமா. எதுக்கு இதை விஞ்ஞாபிக்கிறேன்னா, ஸ்ருதியானது ஜெகத்காரணத்தை தியானம் பண்ணு சொல்றது. ஆனா ஜெகத்காரணம் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு ஸ்பஷ்டமா எத்தனை இடத்துல சொல்லியிருக்குன்னு பார்த்தா அது நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. அது என்ன பண்றது, சத்து ஆத்மா புருஷா பிரம்ம இப்படின்னு பல வாக்கி பல பதங்களை சொல்லி அதுதான் காரணம், சதைவ சௌமிய தர்மக்ரம் ஆசீத் அப்படின்னு சொல்றது ஆத்மாவை அப்படின்னு சத்து பிரம்ம ஆத்மான்னு பல சப்தங்களை பிரயோகப்படுத்துறது. இப்ப சுவாமி அழகா என்ன பண்றாரு, சதாதி சப்தாகனு போட்டிருக்காரு. இது சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய வைலட்சண்யம், என்ன எந்த பதம் எவ்வளவு இம்பார்ட்டண்டோ அந்த பதத்தை எடுத்து அப்படியே பிரயோகப்படுத்துவார். அப்ப சதாதி சப்தாகனு போட்டுட்டார். அடுத்து இருக்கக்கூடிய இப்ப இந்த சத்து ஆத்மா இந்த சப்தங்கள்ல யாரை குறிக்கிறது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கலாம். ரெண்டாவது இவங்கெல்லாம் சாமானிய புத்தி, ஏன்னா சத்துன்னு சொன்னா வச்சுக்கோ ஸ்பெசிபிக்கா இன்னாருன்னு சொல்லல, ஆத்மா இது ரொம்ப ஜென்ரிக் டேர்ம், அதனாலதான் அத சாமானிய புத்தி ஜனக்காகனு சொல்ல போறார். இது விசேஷிச்சு சொல்லக்கூடிய பதங்கள் இருக்கு. சிவாதி வாச்சகன் போட்டுட்டார். ஏன் சிவன்ற பதத்தை போட்டுட்டார்னா, நிறைய எம்பெருமானுடைய திருப்பேருக்கு அடுத்து சிவபதமானது நிறைய இடத்துல தென்படுறது. அது மட்டும் இல்ல, லோகத்துல வைஷ்ணவான்னு சொன்னா நிறைய சைவாலும் இருக்கா, அப்ப அவளுக்கும் ஸ்ருதி பிரமாணமா இருக்கு. அவ அந்த சப்தத்தெல்லாம் கொண்டு சிவனை பிரதானமா வச்சுட்டு மிச்சம் எல்லாம் இருக்கக்கூடிய திருநாமங்கள்லாம் அதுக்கு அன்வயம் பண்றா. அப்ப தத்வாந்தர பிரமக்கு தஸ்த சிவாதி வாச்சகன் அதிகம் போட்டுட்டார். இப்ப சிவன் சொல்லிருக்கு, பிரம்மன் சொல்லிருக்கு, இந்திரன் சொல்லிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா அந்த சப்தங்களும் எம்பெருமானதான் குறிக்கிறது. அதுவும் முக்கியமா வரத உன்னிடத்துலதான் அன்மயம் ஆறுதுன்னு ரொம்ப அழகா ஊர்ஜிதமா சாதிச்சிருக்கார். முதல்ல சொன்னது வந்து சாமானிய சப்தம், ரெண்டாவது சொன்னது விசேஷிச்சு சொல்லியிருக்கார். அத யாரிடத்துலன்னு கேட்டா வரதன்னு சொன்னோம், கரீஷன் சொன்னார், ஆனா அதை விட முக்கியமா நாராயணன் பதத்தை போட்டார். ஏன்னா நாராயணன் சொன்னா அதுக்கு உற்பத்தி ரெண்டு விதமா சொல்றா நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். பட் பாணினிய வியாக்கரண சாஸ்திரம் பிரகாரம் நாராயணன்னு போட்டுட்டா இத ஒரு பொதுவான டேர்மா எடுத்துக்க முடியாதான், இது ஒருத்தருக்கு தான் அன்வயமாகுமா, அது ஸ்ரீமன் நாராயணன். வேற யாருக்காவது சொல்றதா இருந்தா அந்த நானது அங்க வராதான், அது நக்காரமா போயிடுமா. இப்படியெல்லாம் சாஸ்திரங்களை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி எம்பெருமான் தான் பரதத்துவம்னு அந்த காலத்துல பெரியவால நியமிச்சு நிர்தாரணம் பண்ணி வச்சிருக்கா. அத அவளோட கிருதிகள்ல சுவாமி பாஷ்யக்காரர் வேதாத்த சங்கிரகத்துல இதெல்லாம் நல்லா டிஸ்கஸ் பண்றார். இந்த சப்தங்கள்லாம் யாரை குறிக்கிறதுன்னு விசாரம் பண்ணி கொடுத்திருக்கார் சுவாமி தேசனாக. அதை பத்தியமாக்கி நம்மளா நம்ம மாதிரி இருக்கக்கூடிய சாமான்யமா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் அதை ஸ்தோத்திரூபமா பண்ணி கொடுத்து நமக்கு அர்த்தம் தெரியறதோ தெரியலையோ நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம். அர்த்தம் தெரிஞ்சு சொன்னா இன்னும் நமக்கு விசுவாசமும் ஒரு ஆனந்தமும் ஏற்படுறது. அப்ப இந்த பத்தியத்துல வஹந்தி கிரியாபதம், கரீஷ சம்போதன பதம், கரீஷ வரத அத்திகிரி பெருமானே. வஹந்தி வஹந்தின்னு சொன்னா கேரின்னு சொல்லுவா, அல்ல தமிழ்ல சொல்றதா இருந்தா வகிக்கின்றன, அதாவது நிற்கின்றன நடத்தும், தாங்கிண்டு இருக்கின்றன, சுமந்து நிற்கின்றன, அல்லது பெற்று நிற்கின்றன அர்த்தமா இருக்கு. எதை பெற்றுன்னு கேட்டா ஐக்க கண்டியம், கண்டகன்னு சொன்னா குரல்னு வச்சுக்கலாம், தொண்டை குரல். ஏக்க கண்டம் சொன்னா ஒரே குரல்ல பேசுறது, ஐக்க கண்டியம் சொன்னா அந்த அதனுடைய பாவம் ஒரே குரலாக கூறும் தன்மை. ஏன் ஐக்க கண்டியம் போட்டுட்டாருன்னா ஸ்ருதியில மிக்சடா இருக்கு, அதாவது ஒரே கருத்தை எல்லா இடத்துல சொல்லப்படல, மாத்தி மாத்தி சொல்ற மாதிரி நமக்கு தோன்றது, அதை சரியா புரிஞ்சு காட்டி. ஒரு இடத்துல ஒண்ணுதான் இருக்கு நானா நாஸ்தின்னு சொல்றது, இன்னொரு இடத்துல இங்க இருக்கிறதுலாம் நிறைய இருக்குன்னு சொல்றது. இந்த மாதிரி அது நிறைய இடங்கள்ல ஸ்ருதியானது என்ன பண்றதுன்னு கேட்டா பல விஷயங்களை பல பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறது. சில பேர் என்ன பண்றா அதுல அவளுக்கு எந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்பீல் ஆறுதோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் எடுத்துட்டு அவ சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றார். பாஷ்யக்காரர் அதை கண்டிக்கிறார், அப்படி பண்ண முடியாது, இந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் ஒரே வாய்ஸ், அதாவது அவைகள் சொல்ல வந்த கருத்து ஒண்ணுதான். எங்கேயாவது அந்த கருத்துக்கு முரண்பாட்டா இன்னொரு கருத்து தெரிஞ்சதுன்னா அந்த மாறுபட்ட கருத்தை நம்ம முக்கிய கருத்துக்கு அன்வயம் பண்ணவே தவிர முக்கிய கருத்தை கொண்டு போய் மாறுபட்ட கருத்துக்கு அன்வயம் பண்ணக்கூடாதுன்னு அவர் கண்டனம் பண்றார். அப்படி ஐக்க கண்டியம் வஹந்தி, எப்படிப்பட்ட ஐக்க கண்டியம், அனன்யம். அனன்யம்னா அந்யகன் சொன்னா வேறு ஒருவர், அனன்யம் சொன்னா வேறு யாரும் கிடையாது, உன்னிடத்தில் மட்டும் அர்த்தம். அது பரிகல்பிதம், பரிகல்பிதம்னா நன்றாக ஏற்பட்டது. பரிகல்பிதம் அனன்யம் ஐக்ககண்டியம் வஹந்தி, நன்றாக ஏற்பட்ட வேறு எவரிடத்திலும் அர்த்தமாகாத ஐக்ககண்டியம் வஹந்தி, ஒரே குரலில் சொல்லப்படும் ஒரு தன்மையை பெற்று நிற்கின்றன. எங்கன்னு கேட்டா துவயி, துவயின்னு சொன்னா யுஷ்ம சப்தத்துக்கு சப்தமி பக்தி ஏற்க வச்சனம், துவயினா உன்னிடத்தில். நாராயண துவயி, நாராயணே துவயின்னு போட்டுட்டார், நாராயணேன்னு சொல்லச்சே அதுவும் சப்தமி பக்தி ஏற்க வச்சனம், நாராயணனே நாராயணனே நாராயணேன்னு சொல்லச்சே நாராயணிடத்தில். இப்ப நாராயணிடத்தில் சொல்லிட்டா அடுத்து கரீஷன்னு போட்டிருக்கார், அதனால அதை லிங்க் பண்றதுக்காக துவயி, கரீஷ நாராயணே துவயி, நாராயணன் எனப்படும் உன்னிடத்தில் தாத்பரியமாறுது. அன்வர்த்த விருத்தி பரிகல்பிதம் அனன்யம் ஐக்க கண்டியம் வகந்தி, அன்வர்த்த விருத்தின்னு சொன்னா அன்வர்த்தம், அன்வர்த்தம் சொன்னா பொருத்தமான அர்த்தத்தை சொல்றது, அணு அர்த்தம் தொடர்ந்து வரக்கூடிய அர்த்தம், சப்தத்தை சொன்னா அதுக்கு தொடர்ந்து என்ன அர்த்தம் நன்னா வருமோ அந்த அர்த்தம், பொருத்தமான அர்த்தத்தை உணர்த்தும் ஒரு தன்மையால் பரிகல்பிதம் அனன்யம் ஐக்க கண்டியம் வகந்தி அப்படின்னு சொன்னார். இப்ப எந்த சப்தங்கள்னு சொன்னா அதுக்கு சொல்லப்படுறார், சாமானிய புத்தி ஜனகாக சாமானிய புத்தி ஜனகாக ச சாமானிய புத்தி ஜனகாச்சன்னு சந்தி நல்லா இருக்கு, விசர்க சந்தி, அந்த விசர்க்கமானது இஷ்யன இருக்கு. சாமானிய புத்தி ஜனகாக, சாமானியம் சொன்னா பொதுவா பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். இப்போ சத்துன்னு சொன்னோம், அத்வைதிகளும் சத்த ஒத்துக்கிறா, அவள் சொல்வா கட்ட சன்னுன்னு சொல்லுவா. அதாவது என்ன, அவள் தாத்பரியத்தில் எல்லாத்துக்குள்ளேயும் கான்சியஸ்னஸ் தான் இருக்கு, அந்த கான்சியஸ்னஸ் தான் உண்மை, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எல்லாம் உபாதிகள் சொல்வா, அதெல்லாம் பொய்னு அவ சொல்லிட்டு போறா. ஆக மொத்தம் சத்துனா பிரம்மன் அவளை ஒத்துக்கிறா, சத்து மாத்தம்தான் சன் மாத்திரம் சொல்றாவ, நம்ம அப்படி சொல்லல, அது மொத்தமே உண்மைன்னு சொல்றோம் நம்ம. அப்படி சாமானிய புத்தி ஜனக்காக பொதுவாக சொல்லக்கூடிய அந்த ஒரு பொது அறிவு ஏற்படுத்துறதுனோ சத்து, அது சத்து போன்ற சப்தங்கள், சத்து ஆத்மா அப்படிப்பட்ட சப்தங்கள், பிரம்ம அப்படின்ட்டு. ஏன்னா யாரையும் குறித்து சொல்லலை, ஒரு இண்டிவிஜுவல் வியக்தியை சொல்லலை, சிவனோ பிரம்மாவோ இல்லை விஷ்ணுன்னு சொல்லாமல் வெறும் சத்து ஆத்மா பிரம்மன் சொல்லக்கூடிய சப்தங்கள்லாம் ஜனக்காகன்னு சொன்னால் உண்டு பண்ணக்கூடிய வகைகள். சாமானிய புத்தி ஜனக்காகன்னு சொன்னால் பொதுத்தன்மையாய் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஏற்படுத்தக்கூடிய சத்து ஆதி சப்தாக, சத்து ஆதினு சொன்னால சத்து முதலிய சொற்களும். தத்வாந்தர பிரமகிருத சிவாதி வாச்சஸ்ச, தத்வாந்தரம், தத்வாந்தரம்னா வேறு பரதெய்வதைகள், வேறு அதாவது வேறையோ பார்த்து பரதெய்வத்தையா பாவம், ஒரு பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய சப்தங்கள். ஏன்னா எப்படி இப்ப நாராயணன் பதம் பார்த்தோமோ அதே மாதிரி சிவ பதத்தையும் அங்கங்க பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு வேதத்துல. அப்ப அதை பார்த்துட்டு இந்த சொல்லப்பட்ட சிவன் சப்தமானது யாரை குறிக்கிறதுன்னு பிரம்மம் ஏற்படலாம், ஒரு பிரம ஏற்படலாம். அப்படிப்பட்ட சிவாதி வாசகம் சொல்லிச்சு, சிவா என்ன, இந்திரன் என்ன, பிரம்ம என்ன, அப்படி எடுத்துக்கலாம். பிரமகிருத்தா பிரமகிருத்தா தவறா எண்ணத்தை உண்டாக்கக்கூடிய உண்டாக்குகின்ற சிவாதி வாசக, சிவ ஆதி ஆதிபதத்தினால பிரம்ம இந்திர இத்தியாதிகள், அந்த வாக் வாச்சக வாக் வாச்ச வாச்சக அவைகள் என்ன, எல்லாமே நாராயணே தொயி, நாராயணனே உன்னிடத்தில், கரீஷ உன்னிடத்தில் ஒரு பொருத்தமான அர்த்தத்தை, வேறு எங்கும் செல்ல முடியாத ஒரு பொருத்தமான அர்த்தத்தை நன்றாக கல்பித்து ஒரே குரலில் சொல்லக்கூடிய தன்மையை பெற்று நிற்கின்றன அழக சாச்சிருக்கார். அன்வைத்த பார்த்தோம்னா, கரீஷ சாமானிய புத்தி ஜனக்காக சதாதி சப்தாக ச தத்வாந்தர பிரமகிருத்த சிவாதி வாச்சஸ்ச நாராயணே த்வயி அன்வர்த்த விருத்தி பரிகல்பிதம் அனன்யம் ஐககண்டியம் வஹந்தி. கரீஷ அத்திகிரி நாயகனே, சாமானிய புத்தி ஜனகாச்ச பொதுத்தன்மையின் அறிவை உண்டாக்கக்கூடிய சத்து பிரம்ம ஆத்மா இத்தியாதி சப்தங்களும், பொதுத்தன்மைன்னு சொன்னா சத்துன்னு சொன்னா அது ஒரு தர்மம், சத்தியமாக இருத்தல் வச்சுக்கலாம், சத்தனா எப்பயும் இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய தர்மத்தை குட்டு தர்மத்தை இட்டு சொல்றதுனால அவைகள் பொதுவாருது. அதே மாதிரி பிரமகிருத்த தத்வாந்தர பிரமகிருத்த சிவாதி வாச்சக, இங்க தர்மத்தை சொல்லாம தர்மிய சொல்றது, சிவன் சொல்லிட்டா அந்த தர்மத்தை உடையவன்னு அர்த்தமா இருது. அப்போ ஒரு வக்திய சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப வக்தியை வாய்விட்டு சொல்லிடுத்துனா இல்லையே இந்த இடத்துல சிவன்னா சொல்லிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சொல்லப்பட்ட சிவன் கிடையாது, அங்க அந்த சிவசப்தமானது எம்பெருமான குறிக்கிறது. நம்ம லோகத்துல பார்க்கக்கூடிய ஜடாமுடி தரனா இருக்கக்கூடிய அந்த சிவனை சொல்லல, இது எம்பெருமானை கூறுகின்றது அப்படின்றதான் எங்க சுவாமி சாதிக்கிற விஷயம். அப்படி பிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரமத்தை ஏற்படுற மாதிரி ஏற்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய சப்தங்களும் எங்க அன்பையை தடையிறது, நாராயணே தொயி, நாராயணனே உன்னிடத்தில் அன்பர்த்த விருத்தி பரிகல்பிதம் நன்றாக ஏற்பட்ட ஒரு பொருத்தமான பொருளை உணர்த்தும் ஆற்றினாலே அனன்யம் ஐக்ககண்டியம் வகந்தி, வேறு எங்கும் செல்லாதபடி இருக்கக்கூடிய ஒரு ஒரே குரலில் கூறக்கூடிய ஒரு தன்மையை பெற்று நிற்கின்றன சாதிச்சார். தத்வாந்தர பிரமகிருத்தச்சவும் அதே சந்திதான், தத்வாந்தர பிரமகிருத்தா ச விசர்க்கமானது பின்னாடி ச வந்ததுனால ஈஷா எடுத்து. இப்படி இந்த 15வது பத்தியத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதில் இல்லை அப்படின்றது அல்ப மத்தியில் ஒரு சபலப்பட்டு இந்த கருத்தை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கு, பக்கம் பக்கமாக வியாக்கியானம் இருக்கிறதுக்கு. தாத்பரியம் என்னன்னு கேட்டால், சாமான்யமாக இருக்கக்கூடிய சப்தங்களாட்டும், பொதுவாக தர்மத்தை விட்டு இருக்கக்கூடிய சப்தங்களாட்டும், இல்லை தர்மியை விட்டு கூறக்கூடிய சப்தங்களாட்டும், எல்லாமே எம்பெருமானே உன்னிடத்தில், வேதத்தில் கூறப்பட்ட அனைத்து விதமான சப்தங்களும் உன்னிடத்தில்தான் அன்மையும் பெறுகின்றன, உன்னிடத்தில்தான் அர்த்தத்தை பூர்த்தியாக பெறுகின்றன அழகா சுவாமி சாதிச்சிருக்கார். இதுதான் 15வது பத்தியத்தினுடைய அர்த்தமாக இருக்கும்.